Let's turn our Bibles to Daniel. தானியேலின் புத்தகத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Chapter 1. முதலாம் அதிகாரம். Are you excited? We are starting a new series. இன்றைக்கு புதிய ஒரு தொகுப்பை நாம் துவங்குகிறோம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? Are you ready to study the book of Daniel together? எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தானியேலின் புத்தகத்தை கற்றுக்கொள்ள விருப்பமாக இருக்கிறீர்களா? Amen. Amen. Amen. So we're going to study the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம். I hope you brought your Bibles and a book with you. உங்களுடைய வேதத்தையும் உங்களுடைய வேதத்தோடு கூடிய ஒரு நோட்டு புத்தகத்தையும் கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். A lot of young children have brought a book. அநேக இளம் பிள்ளைகள் புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். But a lot of teenagers have only seen the Bible. ஆனால் அநேக வாலிபர்கள் வேதத்தை மட்டும் வைத்திருக்கிறார்கள். This whole series. இந்த முழு தொகுப்பும் I will be very closely watching all the youngsters in the church. எல்லா இளைஞர்களையும் நான் கவனமாக உன்னிப்போடு பார்ப்பேன். Because if you understand this book well, இந்த புத்தகத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால், I believe the word of God can transform you. நான் நிச்சயமாக யோசிக்க முடியும், தேவனுடைய வார்த்தை உங்களை முற்றிலும் மாற்றிவிடும். My message will not transform you. என்னுடைய செய்தி உங்களை ஒன்றும் செய்யாது. But the word of God will transform you. ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை மறுரூபமாக்கி விடும். Why? ஏன்? The word became flesh and dwelt amongst us. காரணம் தேவனுடைய வார்த்தையானது மாமிசமாக வந்து நம் மத்தியில் உலாவினது. I'm sure now we understand when you say the word we understand the depth behind it. The வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய ஆழத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். Come on, together with John chapter 1 verse 1 in the beginning was the word. யோவான் 1 அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. The word was with. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. That's an amazing study. அதை அருமையான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். And hopefully God willing we will study that some other time too, John's gospel fully. சில நேரத்துக்கு பிற்பாடு நாம் அந்த புத்தகத்தை ஒருவேளை நாம் படிக்கலாம். This year I believe in my heart this year is a year of prayer. இந்த வருடமானது என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் நான் விசுவாசிக்கிறேன், ஜெபத்தின் வருடம். How many of you already started praying? எத்தனை பேர் ஏற்கனவே நீங்கள் ஜெபிக்க தொடங்கி இருக்கிறீர்கள்? You already started praying. எத்தனை பேர் ஏற்கனவே? You already sense the spirit of the Lord urging you to pray. உங்களை தேவ ஆவியானவர் ஜெபிக்கும்படி வற்புறுத்துகிறார். How many of you know sometimes you are very childish. It's nice to be childish. அநேக நேரங்களிலே குழந்தைத்தனமாக இருப்பது நல்லதுதான். In some matters it's okay. சில காரியங்களில் அது நல்லது. Some of you childish, Lord, if you wake me at 5 o'clock, I will pray. சில பேர் சொல்லலாம், ஆண்டவரே நீர் என்னை 5 மணிக்கு எழுப்பினால் நான் ஜெபிக்கிறேன். Is there anybody who said that and the Lord woke you up? Come on, wave your hands. யாராவது அதை சொல்லி 5 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார்? 1, 2, any more? Yeah, there's 3. Oh, quite a lot of people. You see, this is nice. இது நல்ல ஒரு காரியம். This is how we interact with God. This is how we speak to the Father. இது போன்று தான் நாம் தேவனோடு பேசுகிறோம். This is how we build relationship with God. இது போல தான் நாம் தேவனோடு உறவை தொடர்பு கொள்கிறோம். He is such an amazing eternal Father. அவர் மிக அருமையான நித்திய தேவன். Church, none of us are, we will never be orphans. நாம் யாருமே அனாதைகள் அல்ல. Because we have an everlasting Father with us. நமக்கு நித்தியமான ஒரு தகப்பன் இருக்கிறார். That's why the church has a responsibility to give more care to them because Father God cares for them so personally. ஆகவே தான் சபையானது விசுவாசிகளுக்கு அதிக அக்கறை செலுத்துகிறது. காரணம் பரலோகத்தின் தேவன் ஜனங்கள் மேல் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். This morning I believe as we begin the series on Daniel. இந்த காலவேளையில் நான் விசுவாசிக்கிறேன், நாம் இந்த தானியேல் புத்தகத்தை படிக்க துவங்குகிற நேரத்தில், For some reason I'm so tempted to say Daniel's gospel. நான் சில சோதிக்கப்படும்படியாக தானியேலின் சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. So much of Jesus in this book. இந்த புத்தகத்தில் இயேசுவை பற்றி அநேக காரியங்கள் இருக்கிறது. So much of God's power that is so packed in this book. இந்த புத்தகத்தில் தேவனுடைய வல்லமையானது பரிபூரணமாக வெளிப்படுத்தப்படுகிறது. Let the spirit of the Lord bring the life from Daniel into our life. நம்முடைய வாழ்க்கையில் தானியேலின் மூலமாக தேவன் தம்முடைய ஜீவனை கொண்டு வரட்டும். And all God's people say எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆமென் என்று சொல்லுவோம். Amen. He still not help me please for heaven's sake. And all God's people said Amen. Yeah, we got to be alive people who are full of life. நாம் முழுவதுமாக ஜீவனில் நிறைந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். Amen. Amen. Today we will start with chapter 1. முதலாம் அதிகாரத்திலிருந்து நாம் துவங்குவோம். Today we will at least try to focus on the first 7 verses, even though we might not be able to finish them, we will start there. நாம் ஒருவேளை முடிக்க இயலவில்லை என்று சொன்னாலும் முதல் 7 வார்த்தைகளின் ஊடாக நாம் கடந்து செல்வோம். 7 verses of Daniel chapter 1. முதலாம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். If you are there you can say yes. நீங்கள் அங்க இருக்கிறீர்களா? Let's read from verse 1 all the way to verse 7. ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிப்போம், ஏழாவது வசனம் வரை. Read together boldly and loudly. சேர்ந்து சத்தத்தோடு வாசிக்கலாம். 1, 2, and 3. In the third year of the reign of Jehoiakim, king of Judah, Nebuchadnezzar, king of Babylon, came to Jerusalem and besieged it. And the Lord delivered Jehoiakim, king of Judah, into his hand, along with some of the articles from the temple of God. These he carried off to the temple of his God in Babylonia and put in the treasure house of his God. Then the king ordered Ashpenaz, chief of his court officials, to bring into the king's service some of the Israelites from the royal family and the nobility, young men without any physical defect, handsome, showing aptitude for every kind of learning, well informed, quick to understand, and qualified to serve in the king's palace. He was to teach them the language and literature of Babylonians. The king assigned them a daily amount of food and wine from the king's table. They were to be trained for 3 years, and after that they were to enter the king's service. Among those who were chosen were some from Judah: Daniel, Hananiah, Mishael, and Azariah. The chief official gave new names to Daniel, the name Belteshazzar, to Hananiah, Shadrach, to Mishael, Meshach, and to Azariah, Abednego. By this we can understand the name Meshach is not a biblical name. மேஷாக் என்கிற பெயர் வேதத்தின் படியான பெயர் அல்ல. Because sometimes it's very funny people to have, please don't mistake me, it's not your fault that they named you such kind of names. அப்படிப்பட்ட பெயர் கொண்டிருந்தால் அது உங்களுடைய தவறு அல்ல. Even the name Esther is not a Hebrew name. எஸ்தர் என்கிற பெயர் கூட எபிரேய பெயர் அல்ல. Like that Meshach is not a Hebrew or biblical name. மேஷாக் என்கிற பெயர் கூட எபிரேய பெயர் அல்ல. But just because it's found in the Bible, sometimes it's just name the children based on the Bible. ஆனால் குழந்தைகளுக்கு வேதத்தில் இருக்கிற பெயர் கிடைத்தால் போதும் என்று வைத்து விடுகிறார்கள். Now I'm telling you, this book is fantastically interesting. இந்த புத்தகமானது மிக அருமையாக சுவராசியமான ஒரு புத்தகம். If you would commit yourself to pray and diligently seek the Lord through the whole journey of this book, you will receive more from this book. இந்த புத்தகத்தை நாம் கடந்து போகிற சூழ்நிலையிலே உங்களை அர்ப்பணிப்போடு தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்தீர்கள் என்றால் அநேக காரியங்களை கற்றுக் கொள்ளுவீர்கள். Now when we speak about the book of Daniel, நீங்கள் தானியேலின் புத்தகத்தை குறித்ததான காரியங்களை பேசுகிற பொழுது, some of the most famous stories which start in the children's ministry all around the world are some of the stories which are familiar to all of us. உலகமெங்கிலும் குழந்தைகள் பள்ளியிலே சொல்லி கொடுக்கப்படுகிற கதைகள் இங்கு சிறந்த விசேஷித்த கதைகள் இந்த புத்தகத்தில் காணப்படுகிறது. What are one of the stories? Shadrach, Meshach and Abednego, where? In the fiery furnace. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி ஜுவாலையிலே போடப்பட்ட கதை. Now tell me, what is the next story that is famous in the book of Daniel? இந்த புத்தகம் தானியேல் புத்தகத்தில் இருக்கிற இன்னொரு விசேஷ கதை. Come on children, you tell me. குழந்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். I'm listening to you. What is the next story that is famous? தானியேல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷமான கதை அது. Daniel in the lightly Macuela. No man, Daniel in the lion's den. Daniel singa kavil podapattadu. I'm just pulling their legs because I know what they are very fond of, so we make some fun with our children. Daniel in the lion's den. Daniel singa kavil podapattadu. That is a very famous story. Adu miga visheshamana oru kadai. Most often there are some things that we have misinterpreted. இந்த கதையில் வரும் சம்பவங்களை தவறாக சில நேரங்களில் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். Purposely used an old man among lion. இந்த சிங்கங்களின் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு மனிதனை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். Because the biblical history says that Daniel could possibly be in his late 80s or early 90s when he was thrown into the lion's den. தானியேல் சிங்கக்கவியில் போடப்படுகிற பொழுது 80 வயதுக்கு மேற்பட்டவராக அல்லது 90 வயதை தொடுகிறவராக இருந்திருக்க வேண்டும். Listen to me carefully. This is what I feel in my spirit, what the Lord wants to speak to you today. கவனமாக கேளுங்கள், தேவன் என்னை உணர்த்துகிற காரியத்தை நான் பேசுகிறேன். Everyone of you, listen to this, very very important. இதை கேளுங்கள், மிக முக்கியமான காரியம். Unless the Lord leads you into a journey to strengthen your faith, உங்களுடைய விசுவாசத்தை புதுப்பிக்கும்படியாக தேவன் உங்களை ஒரு பிரயாணத்தில் வழிநடத்த பட்சத்தில் strengthen, I want to use the word பலப்படுத்துகிறேன். Okay, unless the Lord takes you through a journey to strengthen your faith, உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பலப்படுத்தும்படியாக வழிநடத்தக்கூடிய ஒரு பிரயாணத்தில் Without that, he will never test your faith. அதை நலினடத்தாமல் கர்த்தர் உங்களை சோதிப்பவர் அல்ல. So when you're tested by the Lord, you have no right to ask the Lord why you're testing me. நீங்கள் சோதிக்கப்படுகிற பொழுது நான் ஏன் சோதிக்கப்படுகிறேன் என்று தேவனை கேள்வி கேட்க முடியாது. It's like going to a teacher and saying why you have the exam for me. நீங்கள் ஆசிரியர் இடத்துக்கு போய் எனக்கு ஏன் பரீட்சை வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. By the end of the year when you go to your school there's examinations. உங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு நீங்கள் போகிற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கும். That time you cannot say teacher you are sitting like you know a statue, come on open your mouth and teach now. இந்த நேரத்துல ஏன் நீங்க கல்லு சிலை போல உட்கார்ந்து இருக்கீங்க, ஏதாவது பாடம் நடத்துங்க என்று சொல்ல முடியாது. That is a reason when you go through some trials which God has allowed you don't receive any answer from the Lord. நீங்கள் சோதனையின் வழியாக நடத்தப்படுகிற பொழுது இது போன்ற நிலையில் இருக்கிறதுனால தான் நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Because God stands like a teacher like a father, he wants to see how you react in the situation. நீங்கள் சோதனை வருகிற பொழுது அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதை காண்கிற ஒரு சோதனையும் பரீட்சையும் தான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். Daniel walked through a process where his faith was strengthened. தே தானியேல் நடந்து போன அந்த பாதையிலே அவருடைய விசுவாசம் பலப்படும்படி கர்த்தர் ஒரு சோதனை கொண்டு வந்தார். His faith was strengthened by God answering him the dreams of some other man. தேவன் அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி இன்னொருவருடைய கனவை கூட விளக்கும்படியான விளக்கத்தை தரிசனத்தின் மூலமாய் தானியேலுக்கு கொடுத்தார். God even delivered his friend Shadrach, Meshach and Abednego from fiery furnace where no man could be rescued from. தானியேலினுடைய நண்பர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களையும் யாரும் விடுவிக்க முடியாத அக்கினி சூளையில் இருந்து கர்த்தர் விடுவித்தார். Only after all that. அவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு Lion's den was waiting for him. அவருக்காக சிங்க கெபி காத்திருந்தது. Are you going through a trial in your life? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சோதனையின் பாதையில் கடந்து செல்கிறீர்களா? Are you going through testing in your life? உங்களுடைய வாழ்க்கையில பரிசோதிக்கப்படுகிற நிலையில கடந்து செல்கிறீர்களா? I feel this is what the spirit of the Lord is speaking to you. உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய பேசுகிற சத்தம் இதுதான். Your faith is being tested because God has imparted in you what you need to overcome. நீங்கள் மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பரீட்சை இதுதான். Are you with me? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? I don't know. I feel a very strong sensing of the Holy Spirit in my heart. என்னுடைய இருதயத்திலே பரிசுத்தாவியானவருடைய உணர்த்தப்படுதலை நான் உணர்கிறேன். Very strong, you know, very rare. I felt like this such a strong push in my spirit where the spirit of the Lord wants to speak over God's people. இது அபூர்வமாக தேவனுடைய ஜனங்களுக்காக பேசப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கக்கூடிய உந்துதல் இது. And what is the next story we see in the book of Daniel? தானியேல் புத்தகத்திலே நாம் பார்க்கும் அடுத்த கதை என்ன? The finger of God writing on the wall. தேவனுடைய விரலானது சுவற்றில் எழுதப்படுவது. மேனே மேனே தெக்கல் உபாசன். மேனே மேனே தெக்கல் உபாசன் என்கிற வார்த்தை. That is something that just brought so much of fear among people who never believed in this God. தேவனை விசுவாசியாத ஜனங்கள் மத்தியிலே இந்த எழுத்தானது அதிக பயத்தை கொண்டு வந்தது. If you know who your daddy is. நீங்கள் உங்களுடைய அப்பா யாருன்னு அறிந்திருந்தால் you will easily recognize his handwriting also. அவருடைய எழுத்தையும் நீங்க புரிந்து கொள்ளுவீங்க. Daniel knew his father, his God so well. தானியேல் தனது தந்தையாகிய தேவனை மிக நன்றாக அறிந்திருந்தார். When everybody's knees were trembling, hitting one to another. ஒவ்வொருவருடைய முழங்கால்களும் ஒன்றோடு ஒன்று பயத்தில் மோதி கொண்ட பொழுது கூட he was the only man standing straight. ஆனால் அவர் தைரியமாக நின்றிருந்தார். My daddy's handwriting. அது என்னுடைய தகப்பனுடைய கையெழுத்து. Boss. எப்படி இருக்கிறது? My father has sent judgment to you, boss. உங்களுக்காக தேவனுடைய நியாய தீர்ப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. You are doomed. நீ அவ்வளவுதான், முடிந்து போனது. There is no place for your repentance. உங்களுடைய மனந்திரும்புதலுக்கான இடம் கூட இல்லை. They are right there outside, the enemies are waiting already. அங்கே எதிராளிகள் வெளியிலே காத்திருக்கிறார்கள். In a little while they will come and kill you, boss. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து உங்களை கொலை செய்ய போகிறார்கள். You are weighed and you are numbered. உங்களுடைய காலமானது எண்ணப்பட்டு விட்டது. And you are in the scale and God says finish. நீங்கள் தேவனுடைய தராசிலே நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள், நியாய தீர்ப்பு வந்தாயிற்று. Church, my earnest prayer for you. நான் உங்களுக்காக சபையே என்னுடைய ஜெபம் that none of us will be in that state before God. நீங்கள் யாரும் அந்த பரிதாபத்திற்குரிய நிலையில் தேவனுக்கு முன்பாக நிற்க கூடாது என்பதுதான். You see, if you sense you're walking in pride, நீங்கள் ஒருவேளை பெருமையில நடப்பதை நீங்கள் உணர்ந்தால் Today is the day for you to break down and repent. இன்றைக்கே நீங்கள் அதை உடைத்தெறிந்து விட்டு மனம் திரும்பி ஜெபியுங்கள். God has mercy over those who humble themselves. நீங்கள் தாழ்மை படுகிற பொழுது தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். And all God's people said. Amen. And the next story that is very famous in the book of Daniel. அடுத்த கதை இன்னும் சிறந்த ஒரு கதை. That a man turns like an animal. ஒரு மனிதன் மிருகத்தை போல மாறி விடுகிறான். He lives with an animal. அவன் மிருகங்களோடு சஞ்சரிக்கிறான். He eats the food of the animal. அவன் மிருகங்களுடைய உணவை புசிக்கிறான். Once he was a king. அவர் ஒரு நாள் ராஜாவாக வாழ்ந்தவர். He had his name Nebuchadnezzar because he took that name from the god Nebo. அந்த நெபோ என்கிற கடவுளில் இருந்து அந்த பெயரை அவர் எடுத்துக்கொண்டார் நெபுகத்நேச்சர். And that name says that he is the first born, the protected of his God. அது தன்னுடைய கடவுளால் பாதுகாக்கப்பட்ட முதலாக பிறந்த குழந்தை என்பதன் பொருளை கொண்டது. When the God of the Bible decides to deal with you. ஒருவேளை தேவனுடைய இந்த வேதத்தின் தேவனானவர் உங்களோடு செய்ய வேண்டிய காரியத்திற்கென்று இறங்கி வந்தால் Doesn't matter whose son you are. நீங்கள் யாருடைய குமாரனாக இருந்தாலும் அது பரவாயில்லை. His dealing will be strong. அவருடைய சந்திப்பானது மிக வல்லமையுள்ளதா இருக்கும். Because God is so beautifully teaching us so wonderful truth from the Bible. வேதத்திலிருந்து கர்த்தர் அநேக சத்தியங்களை நமக்கு மிக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கிறார். Some of us fathers we are not changed in any way. நம்முடைய சில தகப்பன்கள் எந்த வழியிலும் மாறினவர்களா இருக்கவில்லை. Some of you husbands have not changed in any way. உங்களில் சில கணவன்மார்கள் எந்த வழியிலும் மாறவில்லை. There is no forgiveness in your heart. உங்களுடைய இதயத்தில் மன்னிப்பு இல்லை. There is no love in your heart. உங்களுடைய இதயத்தில் அன்பு இல்லை. There is no compassion. You become selfish. உங்களுடைய இதயத்திலே மனதுருக்கம் இல்லை. நீங்கள் சுயநலம் உள்ளவர்களாக மாறி இருக்கிறீர்கள். Time. இதுதான் நேரம். It's running. நேரம் கடந்து போகிறது. Today is the day. இன்றைக்கு தான் இரட்சணை நாள். The spirit of the Lord is speaking over our lives. நம்முடைய வாழ்க்கையின் மேலாக கர்த்தர் பேசுகிறார். We all have messed up in so many things, so many different ways. அநேக வழிகளிலே அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்குலைத்திருக்கிறோம். I too messed up so many things, so many ways. அநேக காரியங்களிலே அநேக வழியிலே நானும் சீர்குலைத்திருக்கிறேன். But when the word of the Lord comes. ஆனால் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிற பொழுது I dare not step beyond the word. தேவனுடைய வார்த்தையை மீறி செல்லக்கூடிய துணிவு எனக்கு இல்லை. Because if I don't have God. நான் தேவன் இல்லை என்று சொன்னால் Church, I have nobody. எனக்கென்று யாரும் இல்லை. That's why when God called me to the city. ஆகவே தான் தேவன் இந்த பட்டணத்திற்கு என்னை அழைத்த பொழுது I left everything and everyone and came here. எல்லாவற்றையும் விட்டு நான் இங்கு வந்தேன். Even now I can say. இப்பொழுதும் நான் சொல்ல முடியும். I have no one except God. தேவனை தவிர எனக்கு யாரும் இல்லை. I have a wife who loves me, children who love me. எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார், என்னை விரும்புகிறவர்கள், நேசிக்கிறவர்கள். But my complete reliance is on God. ஆனால் நான் சார்ந்து இருப்பது தேவனை மாத்திரமே. If only I'm completely relying on God, I can be a good husband to my wife. நான் தேவனை சார்ந்து இருந்தால் மாத்திரமே என்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக நான் இருக்க முடியும். Only if I completely rely on God, I can be a good father to my children. நான் தேவனை சார்ந்து இருந்தால் மாத்திரமே என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்க முடியும். I cannot run my family with my strength. எனக்கு இருக்கிற பலத்திலே என்னுடைய குடும்பத்தை வழிநடத்த இயலாது. God Almighty is our help. சர்வ வல்லமையுள்ள தேவனே நமக்கு உதவியா இருக்கிற. Fathers and husbands, would you take this warning this morning? கணவன்மார்களே, தகப்பன்மார்களே, இந்த எச்சரிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா? Today is warning morning. இந்தைய காலை வேளை எச்சரிக்கையின் காலை. It's high time. இது உயர்ந்த ஒரு நேரம். Let's break our silence. நம்முடைய மௌனத்தை உடைத்தறிவோம். And let's not be negligent to things that are happening in front of our eyes. நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடக்கும் காரியங்களை காணாதவர்கள் போல நாம் இருக்க கூடாது. Let's not cover up our weaknesses. நம்முடைய பலவீனங்களை நாம் மூடி மறைக்க கூடாது. Let us not cover up our fear anymore. நம்முடைய பயத்தை மூடி மறைக்க வேண்டாம். Because we have a God who is a judge. காரணம் நம்மை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாகிய தேவன் ஒருவர் உண்டு. God is my judge. தேவன் என்னை நியாயம் தீர்க்கிறவர். Somebody say God is my judge. யாராவது சொல்லுவோம் தேவன் என்னை நியாயம் தீர்க்கிறவர். Somebody say God is my judge. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் தேவன் என்னை நியாயம் தீர்க்கிறவர். That is the meaning of the name Daniel. தானியேல் என்பதின் பொருள் அதுதான். God is my judge. தேவன் என் நியாயாதிபதி. Is God your judge? தேவன் உங்களுடைய நியாயாதிபதியா? Can you stand before him and give an account for what is happening in your life? உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் காரியங்களுக்கு முன்பதாக நின்று நீங்கள் தேவனுக்கு என்று உத்தரவு கொடுக்க முடியுமா? Fear, fear, fear, fear. பயப்படுங்கள், பயப்படுங்கள், பயப்படுங்கள். Sir, fear God, sir. தேவனுக்கு பயப்படுங்கள். No man can touch you. எந்த மனிதனும் உங்களை தொட முடியாது. Nebuchadnezzar stands before you as a testimony of the power of this almighty God. நேபுகாத்நேச்சாரின் கதையே உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. That's where Daniel stands. ஆகவே தான் தானியேல் நின்றார். To proclaim to us this morning, God is my judge. இந்த காலை வேளையில நமக்கு சத்தத்தை உயர்த்தி எச்சரிக்கை கொடுக்கும்படியாக தேவன் என் நியாயாதிபதி. Turn to your neighbors, give them a high five and tell them God is my judge. பக்கத்துல இருக்கிறவங்களே கரத்தை தட்டி சொல்லுங்க, தேவன் என் நியாயாதிபதி. Now all the stories I have been telling you so far, நான் சொல்ல இந்த கதைகள் எல்லாம் are from the first 6 chapters of Daniel. முதல் 6 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற கதை. But Daniel doesn't have only 6 chapters. ஆனால் தானியேல் 6 அதிகாரங்களை கொண்ட புத்தகம் மாத்திரமல்ல. Daniel has 12 chapters. 12 அதிகாரங்கள் தானியேல் புத்தகத்தில் இருக்கிறது. So the book of Daniel is divided into 2 halves. தானியேல் புத்தகம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. Chapters from 1 to 6. 1 முதல் 6 அதிகாரங்கள் are history. வரலாறு. Chapters from 7 to 12. ஏழாம் அதிகாரத்திலிருந்து 12 அதிகாரம் வரை a prophecies தீர்க்க தரிசனங்கள். Let me put it in a very simpler word for you. நான் எளிமையாக உங்களுக்கு விளக்கி சொல்லட்டும். Chapters from 1 to 6 முதல் அதிகாரத்திலிருந்து 6 அதிகாரம் வரை were written after it was done. இவைகள் எல்லாம் சம்பவித்ததுக்கு பிற்பாடு எழுதப்பட்டது. That's why you will read the word as though somebody wrote about Daniel. He was there. He interpreted. Daniel received a dream. ஆகவே தான் ஒருவர் தானியேலை பற்றி எழுவது போல் இருக்கும் அந்த வார்த்தைகள். அவர் பெற்றுக்கொண்டார், அவர் தரிசனம் பார்த்தார் என்று சொல்ல. But when you come to chapter 7, ஆனால் ஏழாம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது, and to chapter 12, 12 அதிகாரம் வரை, Daniel says, I. தானியேல் சொல்கிறான், நான். So first 6 chapters were written after it was done. முதல் 6 அதிகாரங்கள் சம்பவித்ததற்கு பிற்பாடு எழுதப்பட்டது. Chapters 7 to 12. ஏழாம் அதிகாரத்திலிருந்து 12 அதிகாரம் வரை were written before it was done. ஆனால் சம்பவிப்பதற்கு முன்பதாகவே எழுதப்பட்டது. And there are things that have been fulfilled in those prophecies. அந்த தீர்க்கதரிசனங்களில் சில காரியங்கள் சம்பவித்தது. And still yet to be fulfilled. சில காரியங்கள் இன்னும் சம்பவிக்க இருக்கிறது. Are you with me? நீங்கள் இருக்கிறீர்களா? Now the first 6 chapters of the book of Daniel, புத்தகம் தானியேல் புத்தகத்திலே முதல் 6 அதிகாரங்கள் deals with 75 years of Daniel's life. 75 வருடங்கள் தானியேலின் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. Starting from his life at a very young age of about maybe 16, ஒருவேளை அவருடைய இளம் பிராயத்திலே 16 வயதிலிருந்து துவங்கி, starting in the palace of Nebuchadnezzar, நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனையிலே துவங்கி, and at his late 80s or early 90s he goes to the lion's den. 80 வயதுக்கு பிற்பாடு அல்லது 90 வயதை தொடுகிற பொழுது அவர் சிங்கக்கபிக்கு செல்கிறார். That is the first 6 chapters. அதுதான் முதல் 6 அதிகாரங்கள். Now when you look at the key verse in this book, in the puthagathile theravugol vasanangalai paarkira poludhu, you know there is a key verse in every book. Ella puthagangalilum theravugol vasanangal irukkirathu. I hope after today's service you go back home and go through our studies and underline those key words of that book. Neengal veettirku sendru neengal indha puthagathin valiyaga kadandhu sendru andha vasanangalai neengal kandukondu neengal underline panalam. In Hebrews we saw the word superior. Neengal எபிரேயர் புத்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம் எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட மேலானவர். Zechariah we saw the Lord of hosts. சகரியா பார்த்தார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை. Amen. Amen. Ephesians we saw the word in Christ. நீங்கள் எபேசியர் புத்தகத்திலே கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தையை பார்க்க முடியும். That is a key word. அதுதான் திறவுகோல் வார்த்தை. Now in the book of Daniel, தானியேலின் புத்தகத்திலே we come to the key word in chapter 4. நான்காம் அதிகாரத்திலே அந்த திறவுகோல் வார்த்தையை பார்க்க முடியும். In chapter 4, நான்காம் அதிகாரம் in verse 17, 17வது வசனம், And that key word is the Most High is sovereign over all. அந்த திறவுகள் வார்த்தை உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. You see the same words, a similar words in verse 25 of the same chapter. அதே அதிகாரத்தில் 25வது வசனத்திலும் அந்த வார்த்தை காணப்படுகிறது. The Most High God rules over the kingdoms of men. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. Similar words are spoken in the same chapter, verse 32. அதே அதிகாரம் 32வது வசனத்தில் அந்த வார்த்தையை பார்க்க முடியும். Which speaks to us the meaning the Most High God rules over the kingdoms of men. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். And that is the first theme of the book of Daniel. இந்த புத்தகம் தானியேல் புத்தகத்தினுடைய முதலாவது பொருளடக்கம் இதுதான். So far so good. இதுவரை நன்றாக விளங்கிக் கொண்டோமா? ஐயோ, எல்லாம் தூங்கிட்டீங்களா? Can you understand anything so far? இதுவரை ஏதாவது விளங்கிக் கொண்டோமா? Are you very attentive, sir? That's why you're not responding, or you are lost? ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறதுனால உங்களால பதில் சொல்ல முடியலையா? If you're really attending, can you say louder? Yes. நீங்கள் கவனமாய் கேட்டீங்கன்னு சொன்னா yes னு சொல்லுங்க. Wonderful. Amen. Now come to Daniel chapter 1. முதலாம் அதிகாரத்துக்கு வருவோம். தானியேல் முதலாம் அதிகாரம். As we go in these chapters, I will bring to you different meanings. It's very important in the Old Testament to know the meanings of everything. இந்த புத்தகத்தின் ஊடாக கடந்து செல்கிற பொழுது ஆங்காங்கே காணப்படக்கூடிய பொருள் அடக்கங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். Okay, so I will bring to you the meaning of Hananiah, Azariah, Mishael when it's required. இது தேவைப்பட்ட நேரத்திலே அனனியா, மிஷாவேல், அசீரியாவை பற்றியான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Sometimes the meaning of the name is also funny. What happened to them? இந்த பெயருக்குள் இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் பார்க்கிற பொழுது என்ன இவர்களுக்கு சம்பவித்தது என்பதே நமக்கு சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கும். Come on, church. Let's read verse 1 and 2 together. எல்லாரும் சேர்ந்து முதல் இரண்டு வசனங்களை வாசிப்போம். Pay attention to the verse and understand it while you're reading it. நீங்கள் கவனமாய் வாசித்து வாசிக்கிற பொழுது அதன் பொருளை விளங்கிக் கொள்ளுங்கள். Daniel chapter 1 verse 1 and 2. முதலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள். 1 2 and 3. In the third year of the reign of Jehoiakim, king of Judah, Nebuchadnezzar, king of Babylon, came to Jerusalem and besieged it. And the Lord delivered Jehoiakim, king of Judah, into his hand, along with some of the articles from the temple of God. These he carried off to the temple of his God in Babylonia and put in the treasure house of his God. Now the name we have here is Nebuchadnezzar. இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் நேபுகாத் நேச்சார். Which I told you the meaning of that is Nebu is the name of the God. அந்த பெயரில் உள்ளடக்க கொண்டிருக்கிற பொருள் நேபு என்கிற கடவுள். And the remaining part of his name means the firstborn who is protected by his God. தன்னுடைய தேவனால் காக்கப்படுகிற முதல் குழந்தை என்பது அதனுடைய மீதி இருக்கிற பெயரின் பொருள். And what happened to him shows that his God didn't protect him. ஆனால் அவருக்கு சம்பவித்ததை பார்க்கிற பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், அவருடைய கடவுள் அவரை காக்கவில்லை. But God protected Daniel. ஆனால் தானியேலை தேவன் காப்பாற்றினார். Hallelujah. Hallelujah. God protects you. தேவன் உங்களையும் பாதுகாக்கிறார். Because he has inscribed his name over your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய பெயரை பொறித்திருக்கிறார். When the father sees you, he sees the name of his son over you. உங்களை பரலோகத்தில் இருக்கிற தந்தை பார்க்கிற பொழுது குமாரனாகிய கிறிஸ்துவின் பெயரை உங்கள் மீது பார்க்கிறார். The father sees the blood of his son sprinkled over you. உங்களது மேலே கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதை பிதா பார்க்கிறார். Because without the name of the son and without the blood of the son, you can never enter before the presence of the father. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. Okay, the next name. அடுத்த பெயர் Jehoiakim. Jehoiakim, which means அதனுடைய பொருள் he whom God has set up. தேவன் உருவாக்கின ஒரு நபர். God set him up with something. தேவன் ஏதோ ஒரு காரியத்திற்காக உருவாக்கி இருக்கிறார். This man thought he can rule and reign with his own power and ability. ஒருவேளை தன்னுடைய சொந்த முயற்சியிலும் வல்லமையிலும் அவர் ஆளுகை செய்தாலும். But God wants everyone in this church and the whole world to know that God is in charge of history. ஆனால் நாம் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், வரலாற்றை தன் கையில் தேவன் வைத்திருக்கிறார். Twenty neighbors and say God is in charge of the history. மற்றவர்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் வரலாறை தன் கையில் வைத்திருக்கிறார். Whether you look into the past, whether you look into the present, நீங்கள் கடந்த காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தையோ நீங்கள் கண்டாலும், whether you look into the future, அல்லது எதிர்காலத்தை நீங்கள் நோக்கினாலும், God is who he is. தேவன் அவராக இருக்கிறார். And he is seated on the throne. அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். That is the assurance that you and I have as a child of God. உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படும் உறுதி அதுதான். And all God's people said, Amen. Amen. He is enthroned. அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். And Nebuchadnezzar did capture the king of Judah. யூதாவின் ராஜாவாய் நேபுகாத்நேச்சார் பிடித்தாலும், he besieged Jerusalem. எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போட்டாலும், instead of him capturing, God delivered the king of Judah into his hands. அவர் பிடிப்பதற்கு பதிலாக யூதாவின் ராஜாவை தேவனே ஒப்புக் கொடுத்தார். When we try to do things in our own ways, நம்முடைய சொந்த வழிகளில் நாம் காரியங்களை செய்ய முற்படுகிற பொழுது, when we try to constantly refuse the warnings the Spirit of the Lord gives to us, தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கைகளை தொடர்ந்து நாம் நிராகரிக்கிற பொழுது, instead of you losing your trouble, நீங்கள் பிரச்சனைகளை விட்டு விலகுகிற அந்த சூழ்நிலையை தவிர்த்து, you get into more trouble. நீங்கள் அதிக பிரச்சனைகளை சந்திக்க துவங்குகிறீர்கள். Why? ஏன்? Just because you didn't want to trust in what the Spirit of the Lord is saying. நீங்கள் தேவ ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியங்களை நம்புகிறதற்கு ஆயத்தமாக இல்லை. Do you know what causes disobedience? எது கீழ்ப்படியாமையை கொண்டு வருகிறது? Pride. பெருமை. You think you can control your life? நீங்கள் யோசிக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளலாம் என்று. You think you have figured out the answer to your problems? உங்களுடைய பிரச்சனைகளுக்கான பதில் உங்கள் கையில் இருக்கிறது என்று யோசிக்கிறீர்கள். You think somehow you can handle this? நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சமாளித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். And you are so fearful about everything? எல்லாவற்றிலான காரியங்களை குறித்தும் நீங்கள் நிர்விசாரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். No fear of God in you. தேவ பயம் உங்களிடத்தில் இல்லை. God keeps warning. தேவன் தொடர்ந்து உங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார், எச்சரிக்கிறார், எச்சரிக்கிறார். One morning, ஒரு நாள் காலையில், enemy comes. எதிரி வருகிறான். God picks you and gives him into your hands. கர்த்தர் உங்களை எடுத்து அவன் கரத்தில் நிதானமாக கொடுத்து விடுகிறார். David says it's a dreadful thing to fall into the hands of God. தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய கரத்தில் விழுவது பயங்கரமானதுன்னு சொல்லி. But remember one thing about God's mercy there. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் என்ன வேண்டும், தேவனுடைய இரக்கம் அங்க இருக்கிறது. Even when God gave the children of Israel into the hands of the Babylonians, பாபிலோனுடைய கரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தாலும், where was God? தேவன் எங்க இருந்தார்? God was with them. அவர்களோடு தான் தேவன் இருந்தார். That is the beauty of our father. நம்முடைய தகப்பனுக்கு இருக்கக்கூடிய அழகு அதுதான். Come on, give the Lord a mighty hand of praise. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். It's almost like a father loves his son so much. இது எப்படி என்று சொன்னால், தன்னுடைய குமாரனை தகப்பன் மிகவும் நேசிக்கிறார். And the son keeps committing crime. ஆனால் தொடர்ந்து தன்னுடைய மகன் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து வருகிறார். Breaking the law. சட்டத்தை உடைக்கிறார். One day he is arrested. ஒரு நாள் அவர் கைது செய்யப்படுகிறார். Who was the cause for him to be arrested? அவர் கைது செய்யப்படுகிறதற்கு யார் காரணம்? Father himself called and told the police. தகப்பனே அவர் போலீஸை அழைத்து சொல்கிறார். When the son is going so irritated into the prison. குமாரன் மிகவும் சோர்வுடையவனாக அவர் சிறைக்கு போகிறார். And sit in one corner of the prison. ஒரு மூலையில அவர் சிறையில உட்கார்றாரு. He hears a voice. அங்கே அவருக்கு சத்தம் கேட்குது. Son, are you all right? மகனே, நீ நல்லா இருக்கிறியா? Who is there in the prison with him? யார் அந்த சிறையில் இருப்பது? The father also is there with him in the prison. அவருடைய தந்தையும் அந்த சிறையில் இருக்கிறார். It's like that. அது போன்றது தான் இதுவும். He is there with you. அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். Because his promise is true, I will not leave you nor forsake you. அவருடைய வாக்குத்தத்தம் உண்மையானது, நான் எப்பொழுதும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. Sorry, I use some of the words. It's not that I'm angry with you. Sometimes it is our own stupidity we get into some mess. நான் கோபத்தினாலே உங்களுக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை, ஆனால் நான் சொல்லுகிற காரியமானது சில நேரங்களில் நாம் தவறு செய்து விடுகிறோம். முட்டாள்தனமா? It's our own stupidity. முட்டாள்தனமான காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். Because we think we are somebody. நாம் யாரோ ஒருவராக எண்ணிக்கொள்ளுகிறோம். We think we figured it out. நாம் எல்லாம் எனக்கு தெரியும் நினைக்கிறோம். We think we got all the answer. எல்லா பதிலும் எனக்கு தெரியும் நினைக்கிறோம். We think we can control it. எல்லா காரியங்களையும் என்னால கட்டுப்படுத்த முடியும் நினைக்கிறோம். We think we can handle it. நான் இதை சமாளித்து விடுவேன் நினைக்கிறோம். We think we can build it. நான் இதை கட்டிவிட முடியும் என்று நினைக்கிறோம். I have tried that many times. நானும் அதே போல ஜெபித்திருக்கிறேன். Only to be a failure every single time. எல்லா நேரத்திலும் அதை செய்து நான் தோல்வி அடைந்திருக்கிறேன். When he builds. ஆனால் அவர் when nothing is there it keeps progressing. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிற பொழுது எல்லாவற்றும் இல்லாத பொழுதும் அது நிறைவேறும். when he builds அவர் கட்டுகிற பொழுது even when nothing is happening the work will carry on. எந்த ஒரு காரியமும் இல்லாதிருந்தாலும் வேலை நடக்கும். when he builds அவர் கட்டுகிற பொழுது without you doing anything much things are still moving towards unity. நீங்கள் எந்த காரியம் செய்யாமல் இருந்தாலும் ஒற்றுமையின் காரியம் முன்னேறி கொண்டிருக்கும். It's not that you have done anything great. நீங்கள் ஏதோ சிறந்த காரியத்தை செய்தீர்கள் என்பதால் அல்ல. He is doing something great. அவர் உங்களுக்காய் சிறந்த காரியத்தை செய்கிறார். Just trust and walk. நீங்கள் விசுவாசித்து நடங்கள். Turn to neighbor and say just trust and walk. பக்கத்துல உட்கார்ந்து பார்த்து சொல்லுங்க நம்பி நடங்க. Walk in obedience. கீழ்படிதலில் நடங்க. In the direction he tells you you walk there. அவர் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த வழியில் நடங்க. If you walk in the direction he tells you to walk, அவர் சொல்லும் வழியில் நீங்கள் நடக்கிற பொழுது he will go before you and make every mountains flat. அவர் உங்களுக்கு முன்பதாக சென்று எல்லா மலைகளையும் சரி செய்து விடுவார். But if you go in the direction you want, நீங்கள் விரும்புகிற வழியில் நடந்தால் he will come behind you and all the rocks will be there in front of you. நீங்கள் போகிற வாதைக்கு பின்னதாக தான் வருவார். மலைகள் முன்னாடி நின்னுட்டு why is coming behind me? ஏன் உங்களுக்கு பின்பதாக அவர் வருகிறார்? Because he said I will not leave you nor forsake you. காரணம் அவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லி. I must judge you when you do wrong. நீ தவறான காரியம் செய்கிற பொழுது நான் உன்னை நியாயம் தீர்க்க வேண்டும். I am your judge. நான் உன் நியாயாதிபதி. But I still love you. நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். I see your suffering. I see your tears. உன்னுடைய கண்ணீரை பார்க்கிறேன். நீ போராடுகிறதை நான் பார்க்கிறேன். Many times when I have corrected my children, I feel I sense so much of the heavenly father's love around me. நான் அநேக நேரங்களில் பிள்ளைகளை கண்டிக்கிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற தந்தையின் இருதயத்தை நான் உணர்கிறேன். They would have got a mighty anointed service. ஒருவேளை அவர்களுக்கு வல்லமையான ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில். In few minutes. சில மணித்துளிகள்ல thinking about their pain. அவர்களுடைய வலியை நான் உணர்வேன். Thinking about what all will be running in their mind. அவர்களுடைய சிந்தையில ஓடக்கூடிய காரியங்களை எல்லாம் யோசிப்பேன். I will just grab them and hold them so close to my heart. அவர்களை தூக்கி நான் அணைத்துக் கொள்வேன். Every time I have done that, naan ovvoru murayum adai seigira poludhu I always think about the heavenly father. Naan ovvoru murayum paralogathin pidavai unarugiren. How great is his love. Avarudaiya anbu ethanai sirandhathu. Even though so many times 2000 until 2019 beginning we are still messed up with things. 2019 in thuvakkathile aneka kaariyangalai naam seergolaithirukkom. And most of the challenges we are going through is not persecution, it's stupidity. Aneka savalgalai naam sandhirukkom adarku kaaranam upathravam alla muttalthanam. Our own stupidity. அது நம்முடைய அறிவில்லாதத்தனம். We didn't use the wisdom God gave. தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தை நாம் பயன்படுத்தவில்லை. Never forget the book of James chapter 1. யாக்கோபு முதலாம் அதிகாரத்தை மறந்து விடாதீர்கள். Faith will be tested. உங்களுடைய விசுவாசமானது பரிசோதிக்கப்படும். If you have faith. நீங்கள் விசுவாசி வைத்திருக்கிற பொழுது. First sign. முதலாவது அடையாளம். You will be happy in the midst of your tribulation. உங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். And number 2. இரண்டாவது, if you have faith, நீங்கள் விசுவாசத்தை பெற்றிருந்தால், when your faith is tested, உங்களுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிற பொழுது, you will have wisdom, நீங்கள் ஞானத்தை கொண்டிருப்பீர்கள். Some of us have big faith. சிலருக்கு பெரிய விசுவாசம் இருக்கிறது. Mountain moving faith. மலையவே பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் இருக்கிறது. No wisdom. ஆனால் ஞானம் இல்லை. காக்கா brain. காக்காவுக்கு இருக்கிற மூளைதான். No use. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. Simply standing in front of people challenging is not going to help in any way. ஜனங்களுக்கு முன்னாடி நின்னு சவால் விடுகிறது எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாது. You might as well become a magician. நீங்க சில நேரங்களில் மந்திரவாதியா மாறிடலாம். மந்திரவாதியா மாறிடலாம். Because it's a magician who wants to show off. மந்திரவாதி தான் எல்லா வித்தைகளையும் காமிக்கணும்னு நினைப்பான். See. பாருங்கள். The phone is there. போன் இருக்கு. Now you see in front of your very eyes ungalaudeya kannukku munnadiye it's gone ella kaana poche maranjiruchu blindfolding your eyes he can do all that nonsense ungala kannai kattu vittu avar ella kaariyathaiyum seidhu vidalam and god does a miracle anal devan arpadathai seigira poludhu he does it before your eyes open நீங்கள் திறந்திருக்கும் கண்களுக்கு முன்பதாகவே, உங்கள் கண்களுக்கு முன்பதாகவே அவர் செய்வார். Because nothing is impossible with God. தேவனுக்கு இயலாத காரியம் எதுவும் இல்லை. I don't know who I'm speaking to this morning. நான் யாருக்காக இதை பேசுகிறேன் என்று தெரியவில்லை. I think I should go on the street and preach the word of God. ஒருவேளை நான் தெருவுக்கு போய் தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணலாம். I said there is nothing impossible with God. தேவனால் சாத்தியமில்லாத காரியம் எதுவும் இல்லை. You have entered into a year, but God is faithful to lead you into. நீங்கள் ஒரு புதிய வருடத்திற்குள் கால் வைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Amen. Twenty neighbors say God is in charge. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, தேவன் கட்டுக்குள் வைத்திருக்கிறார். Nebuchadnezzar besieged Jerusalem. நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகையிட்டான். But God handed over. ஆனால் தேவன் ஒப்பு கொடுத்தார். Today the enemy can only besiege you. ஒருவேளை எதிரி உங்களை முற்றுகையிடலாம். But unless the Lord hands over. ஆனால் கர்த்தர் ஒப்பு கொடுக்காமல். That is a good news this morning. அதுதான் ஒரு நல்ல செய்தி. If you are willing to surrender to the will of God. நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தம் என்று சொன்னார். If you are surrounded by trouble all sides of your life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும். When the Lord is on your side. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிற பொழுது. Who can be against you? உங்களுக்கு முன்பதாக யார் நிற்க முடியும்? Who can be against you? உங்களுக்கு முன்பதாக யார் நிற்க முடியும்? They can besiege you. உங்களை முற்றுகையிடலாம். They will come around you again and again and again. உங்களை சுற்றி சுற்றி வரலாம். As far as you can see, it's them. நீங்கள் பார்க்கிற பொழுதெல்லாம் அவர்கள் தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்பாங்க. They cannot touch you without the permission of the one who created you. ஆனால் நீங்கள் உறுதியாய் நினைக்க வேண்டும், தேவன் உங்களை சிருஷ்டித்த கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் உங்களை தொட முடியாது. It's time to wake up. இது எழுந்திருக்க வேண்டிய ஒரு நேரம். Time to be encouraged. உற்சாகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நேரம். Time to be reminded. ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நேரம். Of the things God is about to do in our life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை குறித்து. And those who believe in the Lord said. Amen. Nebuchadnezzar was at that time the superpower. நேபுகாத் நேச்சார் அந்த நேரத்திலே வல்லமையான ஒரு நபராக இருந்தார். He was a super power there. அவர்தான் இருந்ததிலே மிக வல்லமையான ஒரு நபர். The whole world was under his control. முழு உலகமும் அவருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருந்தது. See how God is beautiful the way he deals. எத்தனை அழகாக தேவன் தனது காரியங்களை செய்கிறார். When Nebuchadnezzar went to capture Israel, Jerusalem, Nebuchadnezzar Jerusalemai pidikumbadi selugira bodu, it's almost like God calling and giving everything into his hands. Adu eppadi endru sonnal devane avanai alaithu ellavathaiyum kodupadu pole. You know what? Ungalku theriyuma? Some of our promotions, nammudaiya uyarvu, padavi uyarvu, was snatched away from us. Nammilirundhu padikkapattirukkirathu. Because of our unfaithfulness to God. காரணம், நாம் தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருந்தபடியால். Pastor, what you are talking, Pastor? என்ன போதகரே நீங்க இப்படி சொல்றீங்க? My God is a judge. நம்முடைய தேவன் நியாயாதிபதி. He's a righteous judge. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. If you receive all his blessing and don't walk worthy of that blessing. நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரம் இல்லாமல் நடந்து கொண்டால், you will not hear this kind of message in today's preacher's mouth. இன்றைக்கு பிரசங்கிகளுடைய வாயிலே இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க கேட்க முடியாது. In whatever speed the blessing came, எந்த வேகத்துல ஆசீர்வாதம் வந்ததோ, faster than that, அதை விட வேகமா, it will go. ஆசீர்வாதம் போய்விடும். Don't hold on to blessing. நீங்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரமே பிடித்துக் கொள்ள வேண்டாம். Hold on to the blesser. நீங்கள் ஆசீர்வதிக்கிறவரை பிடித்துக் கொள்ளுங்கள். He blesses you so that you will understand his love for you. அவர் ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறார்? தன்னுடைய அன்பை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக. Nebuchadnezzar was a super power in the world at that time. அந்த நாட்களிலே நேபுகாத்நேச்சார் இருந்த ராஜாக்களில் எல்லாம் வல்லமையுள்ளவனாக இருந்தார். I want you to see how God is in control over the world. எப்படி தேவன் உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். He marches against Israel. அவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக படையெடுத்து செல்லுகிறார். God says, come. ஆண்டவர் சொல்லுகிறார், வா. Take Joachim. நீ யோயாக்கீமை எடுத்துக்கொள். He whom has been set up. அவன் உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறான். That is the meaning of Jehoiakim. யெகோயாக்கீம் என்றால் அதுதான் பொருள். See the temple, all the things they dedicated for me is there. Go, take it. அந்த எனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட தேவாலயம் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் போய் எடுத்துக்கொள். So he took all the treasury. அதில் இருக்கிற எல்லா பண்ட பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டான். But when Alexander the Great came against Israel, ஆனால் அலெக்சாண்டர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிற பொழுது, the Lord gave him a dream. அவனுக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். And the answer or the solution of the dream was in the obedience of the priest in that day. அந்த நாட்களிலே இருந்த பிரதான ஆசாரியனுடைய கீழ்ப்படிதலிலே அதற்கான பதில் இருந்தது. There was a high priest called Jejua. Jejua என்கிற பிரதான ஆசாரியன் ஒருவர் இருந்தார். In the time of Alexander the Great. அலெக்சாண்டருடைய நாட்களிலே அவர் ஆசாரியனாக இருந்தார். When he prayed for the protection of Israel. இஸ்ரவேலை காக்கும்படி அந்த மனிதன் ஜெபித்த பொழுது, Lord gave him a vision and said, dress up in the priestly garment. தேவன் அவனுக்கு சொன்னார், உன்னுடைய ஆசாரியருடைய வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள். Carry in your hands the scroll of the book of prophet Daniel. தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தின் சுருளை எடுத்துக்கொள். And go meet Alexander the Great. அலெக்சாண்டரை சந்திக்கும்படியாக போ. Along with the other priest with you. மற்ற ஆசாரியர்களையும் அழைத்து கொண்டு போ. When he went. அவர் சென்ற பொழுது, Church. சபையே, Listen to me. என்னை கேளுங்கள். It's not even anything he spoke that brought the answer. மற்ற எந்த காரியங்களும் அவன் பேசினது பதிலை கொண்டு வரவில்லை. But the very look. ஆனால் பார்த்த பொழுது, the very dress he was wearing. அவன் தரித்திருக்கிற வஸ்திரத்தை பார்க்கிற பொழுது, was the answer to Alexander the Great. அலெக்சாண்டருக்கு பதில் கிடைத்து விட்டது. Because God showed Alexander the Great in the dream. காரணம், அலெக்சாண்டருக்கு கர்த்தர் தரிசனத்தில் ஒரு காரியத்தை காட்டியிருந்தார். He saw like a group of people wearing a priestly garment were coming to him from the gods. தேவனிடத்திலிருந்து சில ஜனங்கள் ஆசாரியர்களாக வஸ்திரம் தரித்து வருகிறதை அவன் ஏற்கனவே தரிசனத்தில் பார்த்திருந்தார். So when the priest obeyed what God told him to do. ஆசாரியன் தேவன் செய்யும்படியாய் சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படிந்த பொழுது, See, that's why when God tells you to do, even though it might sound stupid for you, do it. சில நேரங்களிலே தேவன் சொல்லுகிற காரியம் பைத்தியக்காரத்தனமாக தெரிந்தாலும் கூட அதை செய்யுங்கள். Because that is where your miracle is waiting. அந்த இடத்தில் தான் உங்களுடைய அற்புதம் காத்திருக்கிறது. That is where your answer is waiting. அந்த இடத்தில் தான் உங்களுடைய பதில் காத்திருக்கிறது. That is where your reward is waiting. அங்க இடத்தில் தான் உங்களுடைய பலன் காத்திருக்கிறது. That is where your blessing is waiting. அந்த இடத்தில் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. That is where your protection is waiting. அந்த இடத்தில் தான் உங்களுடைய பாதுகாப்பு காத்திருக்கிறது. That is where your victory is waiting. அந்த இடத்தில் தான் உங்களுடைய ஜெயம் காத்திருக்கிறது. So that his plan can succeed in your life. ஆகவே தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்படும். Are you with me, church? நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? Can you see the contrast? இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். When Nebuchadnezzar came, நேபுகாத்நேச்சர் வருகிற பொழுது, God just picked up Israel and gave him into his hands. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தன் கையில் எடுத்து அவனுடைய கரத்தில் கொடுத்து விடுகிறார். But in the days of Alexander the Great, ஆனால் அலெக்சாண்டருடைய நாட்களிலே, children of Israel learned the lesson. தேவனுடைய ஜனங்களாக இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். Do you want to learn the lesson in a easier way or a tough way? நீங்கள் எளிமையாக பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது கடினமாக பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா? Easy to go from one standard of your class to the next grade. அது ஒரு உங்களுடைய ஒரு பட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்ந்து செல்வது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. Even in that procedure there are some extremely talented procedures like what I went through. நான் கடந்து போன காரியங்களை போல சில கடினமான காரியங்களும் பாதையில் இருக்கிறது. Where you only score 35 marks 36 mark in Hindi and you pass. நீங்க ஹிந்தியில 36 மார்க் மட்டும் எடுத்து அப்படியே தப்பி தவறி பாஸ் ஆயிடுறீங்க. And if you ask me how I got that 36 marks, அந்த 36 மதிப்பெண்ணையும் நான் எப்படி எடுத்தேன் நீங்க கேட்டா, please don't repeat this. அதை செய்யாதீர்கள் நீங்கள். The entire question paper, முழு கேள்வித்தாளையுமே upside down I wrote it neatly. தலைகீழாக எல்லாவற்றையும் நான் எழுதி வந்தேன். Because my teacher always said, என்னுடைய ஆசிரியர் எப்பொழுதும் சொன்னார், children, குழந்தைகளே, always write neatly and legibly. எல்லாத்தையும் சரியா நேர்த்தியா எழுதி வைங்க. So I wrote neatly. நான் சுத்தமா எல்லாத்தையும் அழகா எழுதி வச்சிருந்தேன். In the lines in Hindi, you know, on top. அந்த மேலே வரக்கூடிய கோடுகள். I used scale. நான் அதற்கு அளவுகோலை வச்சு நான் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். See, one scale fell down now. Now we know how much of Hindi is written here. இங்க எவ்வளவு ஹிந்தி எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். That is different tactics. That's, you need high skills. அதற்கு அனுபவம் தேவை. Last week also Brother Jonathan sent me some Hindi translated messages. ஜோனதன் அவர்களும் சில ஹிந்தி மொழிபெயர்க்கப்பட்ட செய்தியை அனுப்பினார். I responded, this is no big deal. I passed in Hindi. இது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் ஹிந்தியில பாஸ் பண்ணியிருக்கிறேன். I told him if I can understand this, I would have passed Hindi in first class. இதை நான் எனக்கு விளங்கி இருக்குன்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஹிந்தி பாஸ் பண்ணிருப்பேன். Now tell me in an exam, பரீட்சையிலே, there is only two way you can go to your next level. இரண்டு வழிகளில தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். You successfully pass. நீங்கள் வெற்றியோடு அதை கடந்து செல்ல வேண்டும். Or அல்லது you fail and rewrite your exam. அல்லது தோல்வி அடைந்து மறுபடியும் அதை எழுத வேண்டும். Yes or no? ஆமாவா இல்லையா? I don't know in the spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு தெரியவில்லை. How many of us have been sitting in the fourth standard for the 20th number of year? எத்தனை பேர் அநேக வருடங்களாக நாலாம் கிளாஸ்லயே நம்ம உட்கார்ந்திருக்கிறோம் எனக்கு தெரியல. It's high time we move on to the next level. இதை நாம் அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்வதற்கு ஏற்ற நேரம். Turn to neighbors and say, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, it's high time. இதுதான் சரியான நேரம். We have to move on. நாம கடந்து செல்லணும். God is faithful to lead us. தேவன் தலைவர்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். There's nothing impossible with him. தேவனால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. Amen. That's the most beautiful thing about God. அதுதான் தேவனை பற்றிய அழகான ஒரு காரியம். Even though Nebuchadnezzar was a super power in the world at that time, அந்த நாட்களிலே நேபுகாத்நேச்சார் சர்வ வல்லமையுள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும், வல்லமையுள்ள மனிதனாக இருந்தாலும் but God was sovereign at that time. ஆனால் தேவன் ஆளுகை செய்கிற ஒரு தேவனாக இருந்தார். He was over everything. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருந்தார். That is the first theme of Daniel. அதுதான் தானியேல் புத்தகத்திலே முதலாவது ஒரு பொருள். The sovereignty of God. தேவனுடைய ஆளுகை. The most high God rules over the kingdoms of men. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜனங்களுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறார். So are you afraid of the election? நீங்க எலெக்ஷனை பத்தி பயந்து இருக்கிறீங்களா? I am least bothered. எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. All I need to pray is, Father, let your will be done. நான் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கட்டும். That's all that is important. அதுதான் மிக முக்கியமான காரியம். The second theme of Daniel. தானியேல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது பொருள், which we see in verse 8, which we didn't read today, but I'm not going to go deeper. I'm just going to lay down the foundation and then we will go on this coming week. நாம் இன்னும் வாசிக்கவில்லை, அதை ஆழமாகவும் நாம் தியானிக்க இயலாது, ஆனால் காரியங்களை கடந்து செல்வோம். Let's read verse 8, church. எட்டாவது வசனத்தை வாசிப்போம். Are you with me? If you read loudly and clearly, I will finish in 10 minutes. நீங்க சத்தத்தோடு தெளிவா வாசித்தால் 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். Some of you are like, I'm ready to scream, pastor. சில பேர் சொல்லுவீங்க, நான் சத்தத்தை போட சரி ஆயத்தமா இருக்கிறேன். Today is family Sunday. இன்னைக்கு குடும்ப ஞாயிறு. I don't want to take much time. அநேக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. We'll finish with that and then we will have a little time of worship. நாம் இதோடு முடித்து சில ஆராதனை நேரத்தை கொண்டிருப்போம். By then I think the lunch will be ready. மதிய உணவு ஆயத்தமாகிவிடும். Eat well. நல்ல சாப்பிடுங்க. And after that we have a whole lot of programs planned for today. அநேக நிகழ்ச்சிகள், அநேக திட்டங்கள் இருக்கிறது இந்த நாளில். Amen. I believe none of us will leave this place. யாரும் இந்த இடத்தை விட்டு நீங்க போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். Spend time, quality time with one another. மற்றவர்களோடு நல்ல நேரத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். God's people said. Amen. Verse 8. எட்டாவது வசனம். If I am convinced by the faith through a reading, நான் உங்களுடைய வாசிகத்தை பார்த்து நான் நம்புறேன் அப்படி சொன்னா 10 minutes I will finish. 10 நிமிஷத்துல முடிச்சறேன். Or else we will do the whole book of Daniel today. அல்லது முழு புத்தகத்தையும் இன்னைக்கு உட்கார்ந்து முடிச்சறோம். I know you like the first option. முதலாவது காரியத்தை தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. A, option B, option C, option D. 1 2 3 4. Computer. Here is telling pastor option A. Correct answer. முதலாவது ஆப்ஷன் போதகரே. Let's read verse 8. எட்டாவது வசனம். 1 2 and 3. But Daniel resolved not to defile himself with the royal food and wine. And he asked the chief officials for permission not to defile himself this way. This was the dedication of Daniel. இது தானியேலினுடைய அர்ப்பணிப்பு. Not to defile himself. தன்னை அசுத்தம் பண்ணாமல் இருக்க தீர்மானித்துக் கொண்டான். Why should I remain without defiling myself? ஏன் தன்னை அசுத்தப்படுத்தாமல் இருப்பது? We can defile our spirit through watching unnecessary movies. அநேக காரியங்களை தவறான படங்களை பார்த்து நம்முடைய ஆவியை நாம் கெடுத்துக் கொள்ளலாம். I'm telling you, sometimes it's a big challenge to even play one children's movie today. இன்றைக்கு குழந்தைகளுக்கான ஒரு படத்தை கூட போட்டு பார்ப்பது இயலாத ஒரு காரியம். Because language is horrible. அதிலே வரக்கூடிய வார்த்தைகளும் பேச்சுக்களும் அநியாயமாக இருக்கிறது. Ethics lifestyle is horrible. அதுல இருக்கக்கூடிய ஒழுக்க நெறிகள் எல்லாம் கேடுள்ளதா இருக்கிறது. Only if you keep yourself without defiling yourself. நீங்கள் உங்களை அசுத்தப்படுத்தாமல் நீங்கள் பார்த்து கொண்டால் மாத்திரமே. Through what you see, நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ, what you hear, எதை கேட்கிறீர்களோ, what you do, எதை செய்கிறீர்களோ, what you speak, எதை பேசுகிறீர்களோ, what you think, எதை யோசிக்கிறீர்களோ, if you keep yourself without defiling yourself, உங்களை அசுத்தப்படாமல் நீங்கள் காத்துக்கொள்ளும் பட்சத்தில், through the mercy of the Lord, தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தமாக, you will become an overcomer. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற முடியும். Because we are not fighting for victory. நாம் ஜெயத்திற்காக போராடவில்லை. We are fighting from victory. நாம் ஜெயத்திலிருந்து போராடுகிறோம். But if you have to stand in that victory, நீங்கள் அந்த ஜெயத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால், you need to be set apart. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். You know, this morning when I was praying for every single one of you, உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் இந்த காலையில் ஜெபிக்கிற பொழுது, you know what was the essence of my prayer? என்னுடைய ஜெபத்தின் சாரம்சம் என்ன? Lord, you have made me a servant to kings and royal priesthood. ஆண்டவரே, என்னை வேலைக்காரனாக ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் நியமித்திருக்கிறேன். You know what I saw you before the Lord? நீ உங்களை நான் தேவனுக்கு முன்பாக யாராக பார்க்கிறேன்? I saw you as kings and royal priesthood. உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நான் பார்க்கிறேன். As God's holy people. தேவனுடைய பரிசுத்த ஜனங்களாக பார்க்கிறேன். And God has placed me as a servant to you. உங்களுக்கு கர்த்தர் என்னை வேலைக்காரனாக வைத்திருக்கிறார். So we must keep ourselves from defiling ourselves. அசுத்தத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும். Especially to teenagers. இளம் வாலிபர்களுக்கு. We have to be very careful with your decisions. உங்களுடைய தீர்மானங்களிலே நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். You might see every friend in your school. உங்களுடைய பள்ளிகளிலே எல்லா நண்பர்களையும் பார்க்க முடியும். Everyone has a boyfriend, everyone has a girlfriend. எல்லாருக்கும் ஆண் நண்பர்கள் அல்லது பெண் நண்பர்கள் இருக்கலாம். The decision you make as a teenager, நீங்கள் வாலிபனாக எடுக்கும் தீர்மானத்திலே, will decide how you will face your crisis in your 90s. உங்களுடைய 90களில் நீங்கள் எப்படி உங்களுடைய போராட்டங்களை சந்திக்க போகிறது என்பதின் தீர்மானம் அதில் இருக்கிறது. If you want to go and ask your grandparents if you have them alive. அவர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டிகள் ஒருவேளை உயிரோடு இருந்தால் நீங்க போய் அவரிடத்துல கேட்கலாம். You ask them, grandpa, what were some of the decisions you made which made you suffer later? தாத்தா, நீங்க என்ன தீர்மானம் செஞ்சீங்க, அந்த தீர்மானத்தினால நீங்க எப்படி உபத்திரவப்பட்டீங்க? They will have a list of things to give you. அவர் உங்களுக்கு ஒரு பட்டியலே போட்டு கொடுப்பார். The option when you are a teenager is an option to learn. நீங்கள் வாலிபனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால் கற்றுக்கொள்வதுதான். Daniel would have been maybe 16 years old. தானியேல் 16 வயது நிரம்பினவனாக தான் இருந்திருக்க முடியும். Listen to me very carefully, teenagers. கவனமாக கேளுங்கள் வாலிப சகோதர சகோதரிகள். Whatever he learned in that 16 years. ஆனால் 16 வயதுக்குள்ளாக அவர் என்னெல்லாம் கற்றுக்கொண்டாரோ, was put to test. அது அவருக்கு சோதனையாக மாறினது. You and I will go through that. நீங்களும் நானும் அதன் ஊடாக கடந்து செல்ல வேண்டும். Every teenager in this church will go through that infatuation. ஒவ்வொரு வாலிபர்களும் அந்த மோக இச்சைக்குள் கடந்து செல்ல வேண்டும். Pastor, but my friend has a girlfriend, they are hugging and piggyback and all, he carries his girlfriend. என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் உண்டே, அவர்கள் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து போகிறார்களே, பேசுகிறார்களே. you keep yourself from defiling yourself. நீங்கள் அந்த அசுத்தத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Because your journey is to be an overcomer through Christ Jesus. உங்களுடைய பிரயாணம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்ள வேண்டியதுதான். But pastor, they are dancing for the song. அப்படி போடு இப்படி போடு. அப்படி போடு இப்படி போடுன்ற பாட்டுக்கு அவர்கள் ஆடுகிறார்கள் போதகரே. அப்படி ஒன்னு போட்டா ஓங்கி உங்களை ஒரு அப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? Let them defile themselves with whatever they want. It's their choice. அவர்கள் தங்களை எப்படி வேண்டும் என்றாலும் கெடுத்து கொள்ளட்டும், அது அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதல். But he is also pastor's son. அவரும் போதகருடைய பையன் தான். அவனுக்கு இருக்குது ஒரு போடு. அவனுக்கும் இருக்குது. But you don't defile yourself. நீங்கள் உங்களை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். But he plays this kind of games, pastor, on the mobile phone. அவங்க மொபைல் போன்ல பல விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறாங்க. One game, ajjiya, ச்சி, sabjiya, PUBG. PUBGயா? PUBG விளையாட்டு. ஏதோ ஒரு ஜி. You don't. ஏதோ விளையாடிட்டு போட்டு ஆனா நீங்கள் விளையாடாதீர்கள். You don't fill your mind with bloodshed, death. நீங்கள் உங்களுடைய சிந்தையை இச்சைகளாலும் மரணத்தினாலும் நிறைத்துக் கொள்ளாதிருங்கள். Daniel resolved not to defile himself with the real food, king's food. தானியேல் ராஜ போஜனத்தினால் தன்னை தீத்து படுத்தலாகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். Now Daniel decided. தானியேல் தீர்மானித்தான். And nobody was there to help him with the decision. அந்த தீர்மானத்திற்கு பக்கத்திலிருந்து உதவுகிறதற்கு யாரும் அங்கு இல்லை. Some of you youngsters, I had to break my head. சில வாலிபர்களுக்கு நான் தலைய உடைச்சுக்கிறேன். Sometimes I feel I should just let go. சில நேரங்களில் நான் யோசிப்பேன், விட்டுற வேண்டியதான். I'm going to see some of you grown up. You have enough age. Sometimes I should let you go suffer and learn the lesson. சில நேரங்களில் நான் யோசிக்கிறதுண்டு அப்படியே விட்டுடுங்க, அவங்களே போய் அடிபட்டு திருந்தட்டும். God also does that. தேவனும் அதை செய்கிறார். Sometimes I feel I overprotect some of you. நான் யோசிக்கிற சில நேரங்கள்ல நான் ரொம்ப இவங்களை கட்டி காக்கறேனோ அப்படி நினைச்சு. Daniel had nobody. தானியேலுக்கு யாருமே இல்ல. To remind him of anything. எந்த காரியத்தை குறித்தும் ஞாபகப்படுத்துகிறதுக்கு யாரும் இல்ல. But he remembered his dedication. ஆனால் தன் தீர்மானத்தை அவர் நினைவில் வைத்திருந்தார். அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பை நினைவில் வைத்திருந்தார். And that dedication was his protection. அந்த அர்ப்பணிப்பு தான் அவருடைய பாதுகாப்பாக இருந்தது. My dear young boys and girls. இளம் வாலிப சகோதர சகோதரிகளே. Have you dedicated your life to the Lord? உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்காக அர்ப்பணித்திருக்கிறீர்களா? Not today is your day. அப்படி இல்லை என்று சொன்னால் இதுதான் உங்களுடைய நாள். If you want to make that decision today, இன்றைக்கு அந்த தீர்மானத்தை செய்ய நீங்கள் விரும்பினால், I believe the Lord will give you the grace. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் அதற்கான கிருபையை உங்களுக்கு தந்தருளுவார். To help you be an overcomer. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறும்படிக்கு. As your pastor, I will give you a word today. நான் உங்கள் போதகராக ஒரு வார்த்தை உங்களுக்கு தரட்டும். I will sincerely pray for you. நான் என்னுடைய மனப்பூர்வமாக உங்களுக்கு ஜெபத்தை செய்கிறேன். How many of your parents also will take a decision today that you will sincerely pray that your children will be guided by the Lord? எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்றீங்க உங்களுடைய குழந்தை தேவனால் நடத்தப்படுகிறதற்கு ஜெபிக்க தீர்மானம் பண்ணும்படி? Okay. That every parent will pray for the child. எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைக்காக ஜெபிப்பார்கள். This call today before I come to an end is going to be a little different. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முடிவானது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். How many of you in this church who are married? எத்தனை பேர் இந்த திருச்சபையிலே திருமணம் பண்ணவர்கள்? Will make a decision today. ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு செய்வீர்கள். That whoever will make a decision, whichever youngster will make a decision today to keep himself pure for the sake of the Lord. யாரெல்லாம் இளைஞர்கள் தன்னை தேவனுக்காக சுத்தமுள்ளவர்களாக காத்துக்கொள்கிறேன் என்று தீர்மானிப்பது? Whoever is going to make a decision today publicly. இன்றைக்கு யார் திறந்த வெளியிலே நான் தேவனுக்காக என்னை பரிசுத்தமுள்ளவனாக வாழ தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுவார். I will join with you and I will pray for those children every day. நான் உங்களோடு இணைந்து கொள்கிறேன் போதகரே, அந்த குழந்தைகளுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். At least the whole of 2019 every day you will pray for them. 2019 ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபிப்பது. God willing next year in the Thanksgiving you will notice that person whatever you prayed and testify if you see God's work in their life. அடுத்த வருடத்திலே நன்றி செலுத்தும் அந்த நாளிலே ஒவ்வொரு இளைஞர்களும் எவ்விதமான சாட்சியை கொண்டு வருகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். Because there's no reaping without sowing. ஆனால் நீங்கள் விதைக்காமல் அறுக்க முடியாது. Let us sow this year. இந்த வருடத்திலே நாம் விதைப்போம். Our tears in prayer before the Lord. தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். Every time I will kneel. எல்லா நேரத்திலும். Whenever I kneel before the Lord Almighty. நான் எப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டாலும். For my prayer time. என்னுடைய ஜெப நேரத்திலே. Today I will make a commitment. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானத்தை மேற்கொள்கிறேன். Whichever youngster will make a decision to live for Jesus. இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிக்கும் I will pray for you every day. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். How many of you parents and brothers and sisters who are married or even those who are single maybe above the age of 26 27 திருமணமானவர்கள் அல்லது 26 27 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் you will stand with me and make a decision you will pray for them I'll get you the names நீங்கள் என்னோடு நின்று அவர்களுக்காக ஜெபியுங்கள் how many of you will pray with me please stand up எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்கள் எழுந்து நில்லுங்கள் very sincere decision இது ஆழமான ஒரு very sincere decision அர்ப்பணிப்புள்ள ஒரு தீர்மானம் very sincere decision அர்ப்பணிப்புள்ள ஒரு தீர்மானம் that every time you pray நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிற பொழுது today we will get the names of the teenagers இன்றைக்கு நாம் அந்த இளைஞர்களுடைய பெயரெல்லாம் எடுத்துக்கொள்வோம் children I love you all with the love of Jesus Christ குழந்தைகளே நான் இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணமான அன்பிலே நான் உங்களை நேசிக்கிறேன் morning when I was thinking and praying for you some of you இந்த காலையிலே நான் சிலருக்காக நான் யோசித்து ஜெபிக்கிற பொழுது I even asked the Lord forgive me if I've not if I've by any chance missed any child by showing love to them ஆண்டவரே நான் யாருக்காவது அன்பை காட்டாமல் தவறு இருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன் because some kids are very close to me சில குழந்தைகள் எனக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் naturally they run to me எப்பொழுதும் இயற்கையாகவே அவர்கள் என்னை நோக்கி ஓடி வருவார்கள் some of you are not very close to me சிலர் எனக்கு நெருக்கமாக இல்லை but I want you children to know that I love you all with the love of Jesus ஆனால் குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே பரிபூரணமாய் நேசிக்கிறேன் every child every teenager ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு இளைஞனும் you have full freedom to come talk to me நீங்கள் என்னிடத்தில் வந்து பேசுகிறதற்கான முழு சுதந்திரத்தையும் உங்களுக்கு தருகிறேன் I am ready to take a place of a father a mentor whoever you need in your life to stand with you உங்களுடைய வாழ்க்கையிலே நண்பராகவோ தகப்பனாகவோ அல்லது உங்களை வழிநடத்துகிற வழிகாட்டலாகவோ நீங்கள் என்னை எடுத்துக்கொள்ளலாம் you have full freedom உங்களுக்கு முழு சுதந்திரமும் இருக்கிறது I will correct you lovingly I will correct you அன்போடு உங்களை நான் சீர்திருத்துவேன் there many who have received such correction they still love me we have such beautiful relationship அப்படி சீர்திருத்தலை பெற்றவர்களும் என்னை நேசிக்கிறார்கள் now youngsters இளைஞர்கள் from the age of 10 10 வயதிலிருந்து until the age of 26 26 வயது வரை today if you are going to make a decision இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் that I will dedicate my life நான் என்னுடைய வாழ்க்கையை பிரதிஷ்டை செய்கிறேன் and keep myself from being defiled by the things of this world இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து என்னை அசுத்தப்படுத்தும்படியான காரியங்களுக்கு நீங்களாகுகிறேன் if you struggle நீங்கள் போராடுவீர்கள் என்றால் you will struggle நீங்கள் போராடுவீர்கள் we are standing with you நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் you can run as a family you can run நீங்கள் எங்களிடத்தில் ஓடி வரலாம் ஒரு குடும்பமாக Pastor, I'm going through some challenges I'm unable to overcome போதகரே நான் சில சவால்களை சந்திக்கிறேன் அதை மேற்கொள்ளுவதற்கு என்னால் இயலவில்லை can you help me pastor எனக்காக உதவி செய்வீர்களா pray with me please எனக்காக ஜெபிப்பீர்களா call me any part of the day any part of the night எந்த நேரத்திலும் எந்த நாளிலும் எந்த சமயத்திலும் நீங்கள் என்னை அழைக்கலாம் if there's a situation I cannot attend your call immediately I will reply back to your call and I will pray with you ஒருவேளை நான் உங்களுக்கு ஆயத்தமாக சந்திக்க இயலவில்லை என்று சொன்னாலும் என்னை நீங்கள் அழைக்கலாம் உடனடியாக நான் உங்களுக்கு பதில் அனுப்புவேன் not only me the leaders are also there with me இங்க இருக்கிற தலைவர்களும் உங்களோடு இருக்கிறார்கள் maybe they feel more approachable to you become close friends with them ஒருவேளை அவர்களை சந்திப்பது இலகுவாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களோடு இன்னும் நட்பு கூறுங்கள் but Today it all depends on the decision you are about to make. ஆனால் நீங்கள் இன்றைக்கு செய்யும் தீர்மானத்தில் தான் இருக்கிறது. It's the decision you make as a teenager. நீங்கள் ஒரு வாலிபனாக வாலிப சகோதரியாக தீர்மானம் செய்வது. Will decide how you will face a crisis in your 90s. உங்களுடைய 90களில் நீங்கள் எப்படி பிரச்சனைகளை சந்திக்க போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. We don't want to miss a chance. நாம் அந்த சந்தர்ப்பத்தை தவற விட விரும்பவில்லை. In creating the right environment for you. உங்களுக்கான ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறதிலே நாங்கள் தவற விரும்பவில்லை. This is your church. இது உங்களுடைய சபை. And we will stand with you. உங்களோடு நாங்கள் நிற்கிறோம். But teenagers, இளைஞர்களே, youngsters from the age of 10 until age of 26. 10 வயதிலிருந்து 26 வயது வரை. Would you like to dedicate yourself to the Lord? உங்களை தேவனுக்காக அர்ப்பணிக்க முடியுமா? Click get up from your place and come to the front. நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து எழுந்து முன்னாடி வாருங்கள். This is your time. இது உங்களுடைய நேரம். You want to dedicate your life to the Lord. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறீர்களா? You will not defile yourself with anything of this world. இந்த உலகத்தின் எந்த காரியத்தினாலும் உங்களை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதிருக்க. There's no pressure. எந்த வற்புறுத்தலும் இல்லை. You come joyfully. Whoever is coming, come forward. யார் வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் முன்பதாக வாருங்கள். Come closely. Come close. Make way, please. முன்பதாக வாருங்கள். Make way, please. Anyone else? Come. Just come close. I want you to just turn around and see how many people have dedicated to pray for you. Just turn around and see. நீங்க பக்கத்துல பின்னாடி இருக்கிறவங்கள பாருங்க. உங்களுக்காக ஜெபிக்க எத்தனை பேர் தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்காங்க. We all will stand with you in prayer. நாங்கள் எல்லாருமே ஜெபத்தில் உங்களோடு நிற்போம். But today you must make a decision. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Like Daniel decided. எப்படி தானியேல் தீர்மானித்தாரோ. There are a lot of pressure in this world. இந்த உலகத்திலே அநேக அழுத்தங்கள் இருக்கிறது. Young girls, இளம் சகோதரிகளே, boys will ask you to come have sex with them. ஒருவேளை வாலிபர்கள் தங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள வரும்படி உங்களை அழைக்கலாம். You will not defile yourself. உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். Young boys, the worldly girls will ask you to come stay with them. ஒருவேளை வாலிபர்களே உங்களை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உங்களை அழைக்கலாம். They'll ask you to carry them. அவர்களை நீங்க தூக்கி செல்லணும்னு நினைக்கலாம். Let me tell you something. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Unless you are blood related, you are born together from the same family. நீங்கள் ஒரே குடும்பத்தை சாராத ஒரு நபர்களா இருந்தால் இருக்கிற வரையிலும் any other relationship outside, மற்ற எந்த உறவுகளும் வெளிப்பக்கத்தில், it can become a snare to you at some point. ஒரு வழியில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது உங்களுக்கு ஒரு சோதனையாக வந்து நிறையும். So do you commit today? இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களா? Paul, come this side. Come children. Come this side. Ricky, come off. Close by. ஐயா, வாலிபர்களுக்கு மட்டும் ஐயா, நீங்க கொஞ்சம் இருங்க. 25 வயசுக்குள்ள வரைக்கும் இந்த டெடிகேஷன், தப்பா நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாலிபர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன சவால் இருக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ரைட், இவங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்துடலாம். அப்போ உங்களுக்காக நான் சபையாக சேர்ந்து உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா. நீங்கள் வந்துருக்கிறது பாராட்டுறேன். ரைட், கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. வாங்க ஸ்டீஃபன், என்ன கிட்ட வாங்க. வாங்க, உங்க யாரும் மறையாதீங்க. நோ நீட் டு ஹைட். யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் ப்ரெஷியஸ். நீங்கள் அழகானவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். மேபி யூ ஃபெயில்ட் இன் ஃபியூ சப்ஜெக்ட். ஐ ஆல்சோ எத்தனையோ சப்ஜெக்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிருக்கலாம். நானும் ஃபெயில் ஆயிட்டு இருக்கிறேன். பட் ஸ்டில் இட் இஸ் தி ஆல்மைட்டி ஃபாதர் ஹூ ஹஸ் மேட் மீ ஸ்டாண்ட். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் நிற்கும்படி எனக்கு உதவி செய்திருக்கிறார். இஃப் ஹி மேட் மீ ஸ்டாண்ட், என்னை நிற்கும்படி கர்த்தர் உதவினார் என்றால், ஹி வில் மேக் யூ ஸ்டாண்ட். நிச்சயமாக உங்களையும் நிற்கும்படி உதவுவார். Do you want to be an overcomer? நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Today you make a decision. நீங்கள் ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு செய்யுங்கள். To the Lord. தேவனிடத்தில். You will not defile yourself. நீங்கள் உங்களை தீட்டு கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லி. You will not touch cigarette. நீங்கள் சிகரெட்டை தொட மாட்டீங்க என்று சொல்லி. You will not taste anything that your friends are going to drink. Whiskey, rum, beer. அல்லது எந்த மது பானங்களையும் போதை பானங்களையும் நீங்க பருக மாட்டேன்னு சொல்லி. You will not give in to anything that is going to defile. எந்த அசுத்தப்படுத்துகிற காரியங்களுக்கும் நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். You will have pressures to be pulled into pornography. நீங்கள் ஆபாசமான காரியங்களை பார்க்க வேண்டும் என்பதற்கான அழுத்தங்களை நீங்கள் பெறுவீர்கள். The only solution to that. அதற்கான ஒரே பதில், you start reading your Bible every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். Pray every day. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும். You will overcome that also. நிச்சயமாக நீங்கள் அதை ஜெயம் கொள்ள முடியும். That pressure will be there. அதற்கான அழுத்தம் இருக்கும். But you can overcome through the blood of the Lamb. ஆனால் நீங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தின் மூலமாக ஜெயம் கொள்ள முடியும். If you are addicted today, we will join together and pray, those bondages will be broken. நீங்கள் எதற்காக அடிமையாக இருந்தால் அந்த அடிமைத்தனம் உடைக்கப்படுகிறதற்காக நாங்கள் ஜெபிப்போம். And lastly, your dedication with your language. இறுதியாக உங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே ஒரு உடன்படிக்கை இருக்க வேண்டும். அசுத்தமான வார்த்தைகளை மற்றவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்தாதிருங்கள். அசுத்தமான மொழியிலே வரக்கூடிய படங்களை உட்கார்ந்து பார்க்க வேண்டாம். நீங்கள் தேவனுடைய குழந்தைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கான எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். You read the Bible and pray so that you will be strong in faith. நீங்கள் விசுவாசத்தில் நிலை நிற்கும்படி ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள். So that when you are tested, நீங்கள் சோதிக்கப்படுகிற பொழுது, you will be overcomer. நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவீர்கள். So do you dedicate yourself wholeheartedly? நீங்கள் முழு இருதயத்தோடு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? Somebody was writing down all their names. யாராவது ஒருவர் எல்லாருடைய பெயரையும் எழுதி கொள்ளுங்கள். Just quickly go and take their names. Come closer, man. Don't leave this gap. Come on. Come, Joanna. Come on. Come this side. Closer. Can those who go into, those of you committed to pray for them, just come and surround them at the back. Push the chair. We are done. இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள் இவர்களை சுற்றி நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். We are done with the service. Don't worry about it. I am done with message. செய்தி முடிந்தது. சேர் எல்லாம் கொஞ்சம் புறம்பே தள்ளி விட்டு நீங்கள் முன்னாடி வரலாம். Today is a powerful day. In our church. நம்முடைய சபையிலே இந்த நாள் ஒரு வல்லமையுள்ள ஒரு நாள். Okay, let me read out your name and see if your name is not here. Can you read it out? Paul, Ricky, Kevin, Emmanuel, Manoj, Aaron, Vaibhav, Sam, Joshua, Angel, Hira, Sharon, Bala, Diana, Anna, Jennifer, Sharanya, Jedidah, Calvin, Prarthana, Shruti, Joanna, Joshua, John Paul, Arvind, Steven, Jerry, Joshua, Dhruv, Deepak, Blessing Home Joshua and Satish. Anyone missing? Anybody's name is missing in this? யாருடைய பெயராவது விடுபட்டிருக்கிறதா? Anybody's name is missing? Dhruv is there, right? Yeah. Anybody's name missing? யாருடைய பெயராவது விடுபட்டிருக்கிறதா? Your name is there? Yeah. Deepak, very good. Anybody's name, your name is there, ma? உங்களோட பெயர் இருக்கா? Jennifer also, ma? Ah, Jennifer is there. Anybody's name missing? No? Everybody's name is there? Okay, fantastic. Today we're going to begin. நாம் இன்றைக்கு துவங்க போகிறோம். We're going to start praying for you. இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க துவங்க போகிறோம். Two, three things were running in my mind this morning about praying and I was not sure about it. இரண்டு மூன்று காரியங்கள் ஜெபத்தை குறித்து சில காரியங்கள் என்னுடைய மனதில் கடந்து சென்றது. But I least expected that God is going to bring us to this point today. இந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவார் என்று நான் எப்போதும் நினைத்ததில்லை. Today is your day. இன்றைக்கு உங்களுடைய நாள். Are you ready to surrender? நீங்கள் தேவனுக்காக அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? Speak with all your heart. Say, Heavenly Father, I surrender my life to you. In Jesus name. Thank you for your servant Daniel. Thank you for the lessons you have begun to teach us today. From this first chapter, we learn our first lesson to surrender to you, Father. In Jesus' name, Father, I surrender my body, soul, and spirit to you. Cleanse me from all my sins. Every sin I have committed against you through what I saw, what I did, through what I spoke, through what I heard, through what I thought, I ask your forgiveness. I recognize that I am a sinner. I need your forgiveness. Father, in Jesus' name, forgive me. In Jesus' name, I shut every door of access that I opened for the devil in any ways. In Jesus' name, I shut that door. And devil, in Jesus' name, I declare you have no right over my life. From this day forward, body, soul, and spirit, I belong to the Father. I belong to the Son. I belong to the Holy Spirit. In Jesus' name. So, Father, I dedicate my life not to defile myself with anything of this world. Holy Spirit, you convict me when I go in wrong direction, when I do wrong things, when I speak wrong words, when I think wrong thoughts. Holy Spirit, convict me. And Father, you are the one who gives us wisdom. Please give me wisdom. Whatever gifting you have given in me, let it shine through me and help me to be obedient to you, obedient to my parents, obedient to elders, to respect one another with your love. And Father, I accept every brother and sister in this church as my own. I will love them, I will respect them, and I will serve them with all my heart. Even if I'm insulted, I will humble myself and serve the others. Father, let your light shine in me, in Jesus' name. And all God's people said,